பட் தீர்வுன்றது வரப்பு உயர்த்தி நீரை நிறுத்தினா மட்டுமே அந்த பூச்சி வந்து தாக்காமல் இருக்கும். இது என் பயிரில் இப்போதே நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் எண்ணி பார்த்தா ஒரு 10 கதிர் இருந்தது, அதுக்கு மேலே எந்த ஒரு கதிரும் வரல. அவங்க வந்து மொதல் வரப்பு உயர்த்தி நீரை நிறுத்தியிருக்காங்களான்னு மொதல் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி நீரில் மூழ்கியிருந்தால் எந்த ஒரு தண்டு துளைப்பானோ, அடுத்து தண்டு புழுவோ, நீங்கள் சொல்ல இடைக்கண் புழுன்னு சொல்லுவாங்க, அந்த புழுவோ எதுவுமே வர வாய்ப்பே இல்லைங்க. மொதல் வரப்புயர்த்தி அந்த பருவகாலங்களில் பயிரிட்டு அறுவடை செஞ்சால் பூச்சி தாக்குதல் மிக மிக மிக குறைவு. அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். நெல் வயலில் வந்து வரப்பெடுத்து நிறுத்திய நெல் வயலில் வந்து தண்ணியை நிறுத்தியிருந்தா கணு வரைக்கும் மேலே அந்த பூச்சி தாக்குதல் அந்த வெள்ளக்கதிரே வந்திருக்காது. ஐயாவோட தோட்டத்தை பாருங்கள், என்னோட தோட்டத்தை வந்து பாருங்கள், மருவத்தூரில் இருக்குது. நாங்கள் தமிழர் வளமை என்ன சொல்கிறோன்னா, தமிழர் வளமை ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு கட்டமைப்பு, அதற்கான தகுந்த சூழல், அந்த பயிருக்கு தகுந்த சூழல் வடிவமைப்பு செய்தால் மட்டுமே நோய் தாக்குதலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம்.